மொத்தம் எங்க ஆயிரம் குடும்ப தங்க இந்த கோட்டைக்குள்ள கவலைனா வேதான்னு ஒரு சிங்கம் எப்பா நம்ம ஏறி ஹைலைட் எல்லாம் பாட்டுல சொல்லணும் யாரால முடியும் 1000 ரூபாய் பெட்டு உடம்புக்குள்ள எங்க அருமை பெருமை தரம தெரிங்கும் கதைய சொல்ல சங்கம் பள்ளப்போம் மல்லுக்கு நிப்போ எங்க சொந்த உடனே இந்த உரத்தா சொல்லி வச்சுட்டோம் அன்ப கொடுத்தா நட்ப கொடுப்போம் கண்ணுக்கு கண்ணா கை பாருகோ காலு பாருகோ சண்டிகினியோ வந்தா எரிபல கிதிகில்ல புலிபன மடபுள்ள அதிசயம் இது வந்து பார்க்க அடிதடிக்கல வந்தா கொடிகளும் அடகில்ல வெடிகளை வெடிக்கிங்க வேட்டா எந்த எதிர்க்கும் எங்க இடம் இல்ல தாட்டா சங்கீட்டா சங்கீட்டா சங்கீட்டா சங்கீட்டா சங்கீட்டா சங்கீட்டா